நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை கல்யாணமான கன்னி பெண்ணே பொன்னம்மா நீ காட்டுக்குட்டி நான் ஒரு காடு வெட்டி நீ காட்டுக்குட்டி நான் ஒரு காடு வெட்டி நீ பாட்டு வேஷம் போட்ட போதும் காதல் உண்டம்மா நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை கல்யாணமான கன்னி பெண்ணே பொன்னம்மா பக்கம் தண்ணீர் வந்தால் வயலுக்காகாது நான் வாட்டமுள்ள போர்வை தந்தால் குளிருக்காகாது கோடை காலம் நாம் போடை பக்கம் கோடை காலம் நாம் போடை பக்கம் பூமேடை போட்டு நானெல்லாம் ஆடக்கூடாது ஆடக்கூடாது என்னை ஏற்றுக்கொள்ளாது நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை கல்யாணமான கன்னி பெண்ணே பொன்னம்மா நான் தித்திப்பான சங்கதி சொன்னால் வேண்டாம் என்றாயோ கூந்தல் தொட்டு என் மார்பில் இட்டு கூந்தல் தொட்டு என் மார்பில் இட்டு உன் சாந்து போட்டு நெற்றிரன்னை தழுவக்கூடாது தழுவக்கூடாது கொஞ்சம் தந்தாலாகாது நான் போட்ட புள்ளி அஹ ஒரு மாற்றமில்லை கல்யாணமான கன்னி பெண்ணே பொன்னம்மா நீ காட்டு குட்டி நான் ஒரு காடு வெட்டி நீ பாட்டு வேஷம் போட்ட போதும் காதல் உண்டம்மா நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை கல்யாணமான கன்னி பெண்ணே பொன்னம்மா